புகையாடு வாசல் தனில் வாழும் தாயே இடுகாட்டு காளி அம்மா. ஒரு மாறி தாயே ஒரு மாறி வந்து விளையாடு மாரியம்மா. புகையாடும் வாசல் தனில் வாழும் தாயை சுடுகாட்டு காளியம்மா. அருள்மாரி தாயை உருமாறி வந்து விளையாடு மாரியம்மா. புகையாடும் வாசல் தனில் வாழும் தாயை சுடுகாட்டு காளியம்மா. அருள்மாரி தாயை உருமாறி வந்து விளையாடு மாரியம்மா. மாகாளி மதுரகாளி ஆங்காரி மூங்காரி வந்தாடு நான் தாளே மகாகாளி. மாகாளி மதுரகாளி ஆங்காரி மூங்காரி வந்தாடு நான் தாளே மகாகாளி. புகையாடும் வாசல் தண்ணில் வாழும் தாயே சுடுகாட்டு காளியம்மா. அருள்மாரி தாயே உருமாறி வந்து விளையாடு மாரியம்மா. சாட்டை மொழியாட சுந்தர வள்ளி காளியம்மாணியாடு. மதியாட கருணை பிழியாட சுந்தர வள்ளி காளியம்மாணியாடு. தடையாட சாட்டை மொழியாட சுந்தர வள்ளி காளியம்மாணியாடு. மதியாட கருணை பிழியாட சுந்தர வள்ளி காளியம்மாணியாடு. வந்தாடி விளையாடம்மா என் தாயே நான் பாடணியாடம்மா. வந்தாடி விளையாடம்மா என் தாயே நான் பாடணியாடம்மா. புகையாடும் வாசல் தனில் வாழும் தாயை சுடுகாட்டு காளியம்மா. அருள்மாரி தாயை உருமாறி வந்து விளையாடு மாரியம்மா. பகவதியே தாயே பயங்கரியா தாலே நீ ஆடு. உமையவளே உன்கை உயிரொலியே தாயே ஓம் சக்தி நாமத்தில் நீ ஆடு. மலையாள தேச பகவதியே தாயே பயங்கரியா தாலே நீ ஆடு. உமையவளே உன்கை உயிரொலியே தாயே ஓம் சக்தி நாமத்தில் நீ ஆடு. வந்தாடி விளையாடம்மா என் தாயே நான் பாடணி ஆடம்மா. வந்தாடி விளையாடம்மா என் தாயே நான் பாடணி ஆடம்மா. புகையாடும் வாசல் தனில் வாழும் தாயே சுடுகாட்டு காளியம்மா. அருள்மாரி தாயே உருமாறி வந்து விளையாடு மாரியம்மா. புகையாடும் வாசல் தனில் வாழும் தாயே சுடுகாட்டு காளியம்மா. அருள்மாரி தாயே உருமாறி வந்து விளையாடு மாரியம்மா. வந்தாடி விளையாடம்மா என் தாயே நான் பாடணியாடம்மா. வந்தாடி விளையாடம்மா என் தாயே நான் பாடணியாடம்மா. வந்தாடி விளையாடம்மா என் தாயே நான் பாடணியாடம்மா. வந்தாடி விளையாடம்மா என் தாயே நான் பாடணியாடம்மா.